என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவள் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வீர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவள் மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா. என்னென்னமோ என்னென்னமோ என்னென்னமோ எனக்குள் ஆகுதே, உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இதயம் ஏங்குதே. திசைகள் முழுவதும் பனிமலை, எனக்குள் ஏறடி எரிமலை. கடந்து போனாய் ஒரு முறை, கரைந்து போனேன் பல முறை. ஒரு நொடியில் நீ என்னை நீ என்னை காற்றென சாய்த்து விட்டாய். ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். என்ன அவ பேர்? ஆனா எனக்கு காஜா. யாரோ நீ யாரோ நான் என்றே நாம் இருந்திடுவோமா? நீயே நான் நானே நீ ஒன்றாக இணைந்திடுவோமா? இங்கே நான் இருப்பேனா, உயிர் கொடுப்பேனா, உன்னை காதலிப்பேனா, அன்பாலே ஜெயிப்பேனா, உனை மணப்பேனா, யுகம் காத்திருப்பேனா? இதுவும் கடந்து போகுமா, இதயம் கடத்தி போகுமா? உருகுதே உருகுதே மனம். ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். Yeah.